போட்டு கெத்தா உட்கார்ந்தா நல்ல கூட வெல்ல முடியா சிம்மாசனம் தாண்டா எந்த சிம்மாசனமோ இவனின் முன்னே சிம்மாசனம் தாண்டா இவன் கை மேல கைய வச்சு பார்க்க வந்தாலே துப்பாக்கிய விட்டு வந்த தோட்டாவ போல இவன் மாத்த கூட தோட்டா போல வாபஸே இல்ல யாரும் இங்கே கும்பே இல்ல யாரும் பெரிய பிஸ்தா இல்ல உனக்கு நீ ராஜா கொண்டாடு யாரும் மாட்டு தேவை இல்ல யாரும் புகழ தேவை இல்ல புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா